பாவா என்றார். பாவா என்றே பாவா என்றார். பாவா என்றே பாவா என்றார். எத்தனை காலம் உன்னை தேடி அலைந்தேன் இன்றே, எத்தனை காலம் உன்னை தேடி அலைந்தேன் இன்றே, இத்தனை நாளும் உனக்குள் தானே இருந்தேன் என்றான். கேள்விகள் மனதில் பாபா என்றே, ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் மனதில் பாபா என்றே, ஆயிரம் என்ன லட்சம் கேடு சொல்வேன் என்றார். ஆயிரம் என்ன லட்சம் கேடு சொல்வேன் என்றார். நிம்மதியாக வாழும் சொல் என்றே, ஆசையின்றி வாழ்ந்திடு அதுவே போதும் என்றார். ஆசையின்றி வாழ்வது எப்படி பாபா என்றே, உன்னை பெற்ற தாயை கேளு சொல் வாழ்கின்றார். சாயி சாயி ஷீரடி சாயி கிடைப்பது இல்லை பாபா என்றே, விரும்பியதெல்லாம் கிடைப்பது இல்லை பாபா என்றே, கிடைப்பதை நீ என் விரும்புவதில்லை மகனே என்றார். கிடைப்பதை நீ என் விரும்புவதில்லை மகனே என்றார். ஒரு நாள் போலே ஒரு நாளில் எப்படி பாபா என்றே, இப்படி என்றால் எப்படி புரியும் மகனே என்றார். சாயி சாயி ஷீரடி சாயி சாயி சாயி ஷீரடி சாயி பாபா என்றே, பாபா என்றார். பாபா என்றே பாபா என்றார். எத்தனை காலம் உன்னை தேடி அலைந்தேன் என்றேன், எத்தனை காலம் உன்னை தேடி அலைந்தேன் என்றேன், இத்தனை நாளும் உனக்குள் தானே சாயி சாயி ஷீரடி சாயி சாயி சாயி ஷீரடி சாயி. Shri Radhe Krishna.